ಶ್ರೀಮತೇ ವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಭಗವದೇವಾಚ್ಯಗಾರಾಯ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಬಗಡಭೂಷ ಮಹಾಗುರವೇ ನಮಃ ಸೀತರಂಗಮನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಜಯತ್ಯಾಶ್ರಿತ ಸಂತ್ರಾಸದ್ವಾಂತ ವಿಧ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾಂ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮ ವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರ ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇದಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾದಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಮತ್ಪದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾ. ನಮಸ್ಸದಸೇ ಭಾಗವತಾಳಿಪ್ಪು ಕುಲಸೇಖರ ಆಳ್ವಾರும் அவருடைய ராமகிருஷ்ண பக்தியினுடைய அனுபவம் அவருடைய பரிவாகத்தை பார்த்துருக்கோம். நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் பெருமாள் திருமொழி கிரந்தம். அதிலே முதல் பதிகத்திலே இருளிய சுடர்மணிகள் திடர் விலங்கு கரைப்பொன் நடுவுப்பாட்டு என்ற அந்த பாசுரத்தினுடைய சாராம்சத்தை முந்திர உபன்யாசத்திலே நாம் ஆழ்வாரினுடைய அனுகிரகத்தாலே அனுபவித்தோம். இப்பொழுது அடுத்த தசகம், அந்த தசகத்திலே 10 வாசரங்கள் அனுகிரகம் கொண்ட குலசேகர பெருமாள் முதலே ஸ்ரீரங்கனை அனுபவித்தார் ஆழ்வார். அந்த அனுபவமானது எதுவரைக்கும் பரிபாகமா பாயறதுன்னா, எம்பெருமானை அந்த திருவரங்கனை அனுபவிக்கக்கூடிய பாகவதருடைய திருவடியிலே இந்த பக்தியை செலுத்தணும். அதுதான் இங்க காட்டுற. அடியார் அடியா தம் அடியார் அடியா தமக்கடியா தம் அடியோங்களேன்னு நம்மாழ்வார் சாதிச்ச. அதாவது அடியாத்தங்கள் இன்பமிகு பெரும் குழுவு காண யானு மிசைந்துடனே என்றுகோலோ இருக்கும் நாளேன்னு சொல்லிட்டு முதல்ல சாதிச்சார் அந்த பதிகத்தில். அந்த பாகவத கோட்டியை நான் இங்கே அந்த பாகவத பக்தி கிளர்ந்து எழுத இந்த பதிகத்திலே அவருக்கு அது விஷயமாக தனித்திருமொழியாக ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். பாசுரத்தில் பிரவேசம் பண்ணலாம். தேட்டரும் திரல் தேனினை தன்னரங்கனை திருமாறு வாழ்வாட்டமில் வனமால மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தடைத்து அயர்வீதம் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. என்னுடைய கண்ணுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். ஒவ்வொரு புலங்களுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு. என்னுடைய இப்போ என்னுடைய கண்ணுக்கு என்ன பலன்? பயனாவது எதுக்கு பயன்னா, என் கண்ணுக்கு பயனாவது. எப்பொழுது பயன் கிடைக்கும்னா, இந்த கண்ணால் விஷயத்தை காணும் போது பயன் கிடைக்கிறது. எதை காணும் போதுன்னா, திருவரங்கன் திருவடியார்கள் ஆட்டம் ஏவி அலந்து அழைத்து அயர்வீதி அந்த மெய்யடியாகல் திருவரங்கன் திருவடியை ஏற்றுகின்ற போது அதை அடியேன் என் கண்ணால் காணும் போது என் கண்களுக்கு பயன் ஏற்படுறது அப்படின்னு சாய்கிறார். தேட்டரும் திரல் தேரினை, அதாவது இதை ஆராய்ந்து பார்க்க முடியாது, ஆராய்வதற்கு மிகவும் அரியதானது இந்த அனுபவமான கங்கரியங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. திரல் தேனினை அப்படின்னர், திறனுக்கு தேனுக்கு திறனை அளிக்கும் சக்தி உண்டுன்னு பெரிவா சாதிக்கிறார். இப்படி இந்த திரளை அந்த சக்தியை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது. எப்போனா இந்த ஆட்டமேவி அலந்தடைத்து இந்த பாகவதாளுடைய இந்த திறனானது பெருமாளை சேவிக்கும் திறனானது அதை பார்த்து நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியாதுன்னு சாதிக்கிறார். எப்படி பிரகலாதாழ்வான் நிசும்ப ரிஷி நரஹரி பக்தியாவே இருந்தானோ, எந்த உபாயத்தாலையும் ஹிரண்ய கசிபாலே அந்த பக்தியை அவனுடன் பிரிக்க முடியல. அப்படி ஒரு ஆழ்ந்த பக்தி, ஆழ்ந்த பக்தியானது வாட்டமில் வனமாலை மார்பன் அந்த சியப்பதியினுடைய திருவடியிலேயே அழிந்து இருந்தது அந்த பக்தி. அதை காட்டுற அந்த மாதிரி பக்தி ஆழ்வாராதிகளுக்கு இருந்திருக்கு, நம்ம ஆச்சாரியாளுக்கு இருந்திருக்கு, நம்ம திருவடியான ஹனுமனுக்கு இருந்திருக்கு, ராமபக்தி இருந்திருக்கு. அப்படி அந்த உண்டான பக்தியை நம்மால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. திருவரங்கனுடைய திருமாதுவாழ் திருவரங்கன், அவன் எப்படிப்பட்டவன், வாட்டமில் வனமாலை சாத்திக் கொண்டு அந்த திருமார்பை உடையவன். அப்படி அவளுடைய பக்தியை அறிய முடியாதபடி, பக்தியினுடைய ஆழத்தை நாம் அறிய முடியாதபடி இருந்து அந்த தென்னரங்கனை, அந்த திருமாதுவாழ் மார்பனை, வனமாலை திருமாவளையை சாத்திக் கொண்டிருக்கின்ற அந்த மாலை, எப்பொழுதும் கொள் சிந்தையராய் மாலை தன்னுடைய மனத்திலே கொண்டிருக்கின்ற சிந்தையராய், எப்படி சிந்தையினால், சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவவிரானையே தந்தை தாயன்றடைந்த, அப்படிப்பட்ட பக்தி நம்மாழ்வா சாதிச்சா போலே. இவா செய்கின்ற சிந்தை, இவா நினைக்கின்ற நினைவுகள், சொல் வாயால் வருகின்ற அந்த பகவனுடைய திருநாமம், செய்கை தன்னுடைய கண்களால் பஞ்சேந்திரியங்களாலே இவாளுக்கு திருவடியால் நடந்து கோயிலுக்கு போறது, கைகளாலே புஷ்பத்தை பறிஞ்சு பெருமானை சாத்துறது, கண்களாலே அவன் திவ்யமங்க விக்கிரகத்தை சேவிக்கிறது, தொல்களாலே பெருமாளை ஸ்ரீபாத கைங்கரியம் பண்றது, இப்படி மால்கொள் சிந்தை, இப்படி அந்த சிந்தையை ஆழ்வா சாதிச்சா போல் ஒவ்வொரு அங்கத்தினாலேயும் பகவத் கைங்கரியம். இன்னும் என்னன்னா குதியாட்டம் போடுறது. எப்படின்னா இந்த எம்பெருமானுக்கு எம்பெருமானை தேனாகவே வேதம் ஓதறது. பிரம்மமே துமாம் மதுமே துமாம்னு வேதம் சொல்றது. இப்படி தேட்டு அரும் திரள் யாராலும், இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் என்னன்னா, தேடினாலும் கிடைக்காத ஒரு அமுதம் இந்த எம்பெருமான். எவ்வளவு சனகாதி முனிவர்கள், பெரிய பிரம்மனிஷ்டர்கள்லாம், பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் பெருமானை தேடின்னு இருக்கான், சட்டுன்னு வந்துருவானு. ஆனா கிருஷ்ணாவதாரத்தில் கூட்டவுடனே வந்தான். ஏன்னா அதனால சௌலபியத்தை காட்டுறது, அவதார சேஷ்டிதங்கள்ல காட்டுறது. இப்படிப்பட்ட பரவாசுதேவன் இருக்கான்னு தெரியும், கூட்டவனே வந்துருவானா, பிரகலாத ஆழ்வான் கூட்டா ஓடி வந்தான் நரஹரி. ஏன்னா அவனுடைய பக்தி பொய்யில்லை, அவனுடைய அந்த சுயப்பதியோட திருவடியிலே அந்த பிரகலாத ஆழ்வான் செலுத்தின பக்தி எப்படின்னா, ஆட்டமேவி அலந்தழைத்து அப்படி பண்ணான் அந்த பக்தி. எம்பெருமான் நாக்கிரத்தேன் ஊரும் நாத்தெழும்ப நான்முகனும் ஈசனமாய் முறையாலேத்து அங்கோர் ஆளறியாய் இருந்தவம்மான் அந்த நரகரி. அப்படியான பக்தி செலுத்துறவா, தேட்டரும் திரள் தேனினை தன்னரங்கனை திருமாது வாழ்வாட்டமில் வடமால மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய். எம்பெருமானத்தவர் வேறதையும் இவா நினைச்சு கூடையும் சேவிக்க முடியாத இவா பகவானுடைய தாசபூதர்களாவே இருக்கின்ற பாகவத கோஷ்டி இவா. இப்படியா இவா செய்கின்ற பக்தி ரொம்ப பெரிய பக்தின்னு சொல்ற இந்த வனமாலை பெருமாள் சாத்தின்றிருக்கான். அப்படிப்பட்ட வனமாலை சாத்திக் கொண்டு திருமார்பனை, திருமாதுவாழ் வாழ்கின்ற திருமார்பினை உடைய இந்த பெருமாளை திருவரங்கனை, எப்பொழுதும் அவன் திருவடியிலே பக்தி நிஷ்டர்களாய் இருக்கக்கூடிய அந்த பாகவத கோட்டி, அவ எப்படி இருக்கானா, ஆட்டமே வியலந்தழைத்து குதியாட்டம் போடுறது. பெருமாள் பெருமான குதியாட்டம் சில திவ்யரசங்கள்ல, முதல்ல யானை பறியெல்லாம் போகும், அப்புறம் அத்தியாபக கோட்டி போகும், அப்புறம் திவிட்டு கைங்கரியம் நாயனம், பெருமாள் ஏழு பேர் பின்னாடி வேதம் சொல்றவா, அதுக்கு பின்னாடி ஒரு பஜனை கோட்டின்னு சொல்வா, பாகவத கோட்டின்னு சொல்வா. அப்படி பெருமாளுடைய பெருமாளை நினைச்சு பக்தி பாடல் பாடி கையில ஒரு தம்புரா வச்சுண்டோ இல்ல ஒரு மிருதங்கத்தை வச்சுண்டோ அடிச்சுட்டு வருவா, பெருமாள் பெருமாளை பத்தியே பாடுவா. அது மாதிரி நிறைய திவ்யதேசங்கள் அடி நான் பார்த்திருக்கேன். ஒரு தரம் நம்மாண்டவன் தேரந்தூர் ஆண்டவன் சிவில்லிபுத்தூர் ஆண்டாருடைய பிரம்மோத்சவத்தின் போது அந்த பஜனை கோட்டியில முதல்ல அத்தியாபகத்துல போறவர் பஜனை கோட்டியில கடைசியில பஜனை கோட்டியில ஏழுனாராம் அந்த ஆச்சாரியர். அப்ப சொல்லிட்டே வந்தாலாம், நம் பாபத்தை மொத்தமும் போக்கக்கூடிய கிருஷ்ணன்னு சொல்லி அந்த தாளத்தை போட்டு பஜனை பண்ணுவாளாம். அதாவது பக்தாருடைய பாபத்தை சுவீகரிக்கக்கூடியவன், சுவீகரிச்சு நமக்கு என்ன பண்றது, நன்மை செய்யக்கூடியவன் சொல்ல பதத்திலே வந்து அந்த மாதிரி பாசுரங்கள் எட்டு கட்டி பாடினா அப்ப சொன்னாரா அம்மாண்டவன் சாய்ச்சார் ஆடாடா, ஒரு பெரிய வேதாந்தத்துல ஒரு காலக்ஷேபத்தை கேட்கக்கூடிய விஷயத்த இந்த பாகவதாள் பரம பாகவதாள் இந்த ஆண்டாள் அனுகிரகத்தால் ஒரு நிமிஷத்துல தன்னுடைய சொந்த வாக்காலே இங்க பெருசா சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாண்டவன் சாதிச்சதா விரிவாக கதை சொல்லியிருக்கான். இப்படியாக இந்த பக்தியானது ஆட்டமேவி அலந்தழைத்து பதன பன்னிண்டு அலந்தனம் அழைக்கணும். எம்பெருமானுடைய அவன் நினைவார்வை எம்பெருமான் இல்லனா நாம் இல்லை என்ற நினைப்பு, அவனை விட்டு அந்த பஜனை டயத்தில் அவனை விட்டு வேற யாரையும் நினைக்காத ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வெய்தும், அதுலயே உடம்பு டயர்டாயிருது, மனசு டயர்டாயிருது, பஜனை பண்ணி பண்ணி நமக்கும் ஒரு உள்ளத்துல பெருமாளுக்கான் குதூகலம் இருந்தாலும் சரீரமத்து இந்த கர்மாக்கான கர்மாவில் அடிபட்ட சரீரம் தானே, அதற்கு ஒரு டயர்ட்னஸ் கிடைக்கிறது நமக்கு. ஆட்டமேவி அலந்து அழைத்து அப்படி ஆழ்த்துனா அயர்வெய்தும், ரொம்ப டயர்டாயிருது. மெய்யடியா இப்படி இருக்கவா யாருன்னா மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடு மேல் அப்படின்ற இந்த மெய்யடியார்களிட்ட ஈட்டம் அந்த கூட்டத்தை நாம் காணுவதற்கு என் கண் பாக்கியம் செய்தது, நான் எப்பொழுது காண்பேன் அதுதானே என்னுடைய கண்ணுக்கு பயன்னு முதல் பாசுரத்துல அற்புதமா ஆழ்வார் சாதிக்கிறார் இந்த இடத்துல. இதனால இது பெருமாளை பக்தி செய்யக்கூடியவா, பெருமாள் மேல பக்தி செலுத்தி ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வை தம் மெய்யடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமே அதுகானம் கண் பயனாவதேன்னு சொல்லிட்டு கண்ணினுடைய பயனை இங்கு ஆழ்வார் சாதிச்சார் அந்த பாசுரத்துல. அடுத்த பாசுரம் தோடுலா மலருமங்கை தோடினை தோய்ந்ததும் சுடருவாளியால் நீடுமாவரம் சத்ததும் இரமேய்த்ததும் இவையே இணைந்து ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர் அடிப்பொடியாட நாம் பெறில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கையன்னாவதே. அதாவது இந்த பகவத் பக்தியிலே மூழ்கி கங்கையிலே ஸ்நானம் பண்ணும்படியாக இந்த கீர்த்தனை இருக்குன்னு சாகிறார். தோடுலா மலர் மங்கை தோளினை தோய்ந்ததும், மலர் தாமர புஷ்பம் அதாவது இதழ்கள் நிரம்பிய தாமர புஷ்பம், தோடுலா மலர் மங்கை அதில் அவதாரம் பண்ண பெரிய பிராட்டியார் தோடினை தோய்ந்ததும். எப்படி வந்து எம்பெருமானுடைய திருத்தோகளை பிராட்டி ஆளுகின மண்ணின்றாலோ, தேவிநாயக பஞ்சாசத்திலையும் வரதராஜ பஞ்சாசத்திலையும் எடுக்கிறார் சுவாமி தேசிகன், அந்த மாதிரி இவருடைய அந்த பிராட்டிமாருடைய அந்த திருக்கை வடையல்கள் வந்து எம்பெருமான் திருத்தோளில் அழிந்திருக்கான், அது கூட சேவையாருது ஆச்சாரியாளுக்கு. அப்பன்னா பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை இவ எவ்வளவு நுணுக்கமா சேவிச்சிருப்பான்னு நம்ம பார்க்கணும். சுவாமி தேசம் எப்படி சேவிச்சாருன்னு பார்க்கணும். அந்த மாதிரி தோடுலா மலர் மங்கை தோழில தோய்ந்ததும் ஸ்ரீ அமாவதாரத்துல பிராட்டி வந்து பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். தம் திருஷ்டுவா சத்து கந்தாரம் மகரிஷி நாம் சுகாவகம் பபு கிருஷ்டா வைதேகி பத்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்றார். தம் திருஷ்டுவா பார்த்த உடனே சத்ருகந்தாரம் மகரிஷினாம் சுகாவகம், எம்பெருமான் ராட்சசால வதம் பண்ணர், அதனால யாருக்கு சுகம்னு கேட்டா என்னன்னு கேட்டா மகரிஷிகளுக்கு சுகமாச்சு. அவளுடைய அந்த அத்தியனம் பண்றதுக்கும் சாஸ்திரத்தை ஒட்டினதான அவ பண்ற யஜ்யாகங்களுக்கும் ஒரு தடை இல்லாமல் அவ நல்ல சந்துஷ்டியோட எந்த ஒரு விக்னங்களும் வராமல் இருக்கும், அவளுடைய அனுஷ்டானத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படாது. அப்படி எம்பெருமான் ஒரு பெரிய உபகாரம் பண்ணினா அதற்கோசரம் பௌ உபகிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜ அப்படின்னா, இந்த வைதேகியானவள் தன்னுடைய பர்த்தாவை ராமனை ஆலிங்கனம் செஞ்சின்றாள் அப்படின்னு சொல்ற, அதுதான் சொன்னார் தோடுலா மலர் மங்கை தோழின தோய்ந்ததும் சுடருவாளியால். சுடருவாளி ஒளி வீசுகின்ற வாளி, ஒரு அம்பினால் என்ன பண்ணான் பெருமாள், நீடு மாமரம் சத்ததும் சப்த விருட்சங்களை நீண்டு பருத்த மரங்களை ஒரு பானத்தாலே கோண கொண்டா இருக்கிற அந்த விருட்சங்களை தன் ஒரு பானத்தாலே அடிச்சு நகர்த்தி பெருமாள் சுக்ரீவனுக்கு தன்னுடைய வீர பராக்கிரமத்தை காட்டுற பார்த்துங்க. அதாவது ஒரு குரங்கு பெருமாளுடைய அந்த பெம்பெருமாள் வீரத்தை வந்து டெஸ்ட் பண்றது. பெருமாள் அப்பையும் திருவுள்ளம் இறங்கி இவருடைய சகாயம் நமக்கு தேவைப்படும் என்று நினைத்த பெருமாள் அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டின்னு பண்ற என்ன சொன்னார்? ஏழு மாமரம் துடபல சில வளைத்து இலங்கையை மலங்கு வீர்த்தவாழியான் அப்படின்னார் கலியன் பெரிய திருமொழியில. ஏழு மாமரம் துளபட சில வளைத்து அதற்கப்புறம் இலங்கையை மலங்கு வித்த ஆழியான், அதான் நீடு மாமரம் சற்றதும் அப்படின்னு ராமாவதாரத்தை சொன்னீங்க. நிறைமேய்த்ததும் பசு கூட்டத்தை வைச்சான் சுவாமி. அதாவது நாகப்பட்டினத்தில் அமர்ந்திருக்கின்ற பெருமாள் அவன்தான் ரங்கநாதன். அவன் வந்து கிருஷ்ணனா ஒரு அவதாரம் பண்ணி ஒரு சிறு பிள்ளையாவது அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ண உடனே அம்மா கிட்ட கூட இருக்கல, வளர்ப்பு தாயிட்ட போயிட்டான். அங்க போயிட்டு என்ன பண்ணான் சுவாமி? அங்கதான் அண்ணா அண்ணா நான் தான் வந்து பெருமாள் இருக்கலாமோ? அப்படி இல்லாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு என்ன பண்ணான்? பசு கூட்டத்தை மேய்ச்சான் சுவாமி. பசு கூட்டத்தை மேய்ச்சிண்டு இந்த குழந்தை புழுதியில விளையாடுந்து கோமூத்திரத்துல துள்ளி குதிச்சுண்டு தானும் எதுக்குன்னா நானும் உங்களில் ஒருவன் என்று காட்டவே எம்பெருமான் அந்த அவதாரம் பண்ணான் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்துல சக்கரவர்த்தியா போயிட்டு கிட்ட சற்றுன்னு யாரும் போக முடியாது. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல அந்த தடை இல்லாமல் நானும் உங்களில் ஒருவன் உங்க ஆத்து மனுஷனா என்ன நினைங்கோ, அதனால அந்த கோவர்த்தன தாரணம் பண்ணார் என்ன நினைங்கோ, உங்க கூட்டம் ஒண்ணே நாய்க்கன் ஹிருதய கமல வாசான்னு சொன்னாலே அன்னைக்கு திரௌபதி சொல்லும் போது டக்குனு பெருமாள் இந்த புடவை அனுகிரகம் பண்ணான். மதுரா நகர வாசான்னா அங்கிருந்து வரதுக்கு எனக்கு லேட் ஆகும்பா, டிராவல் டைம் இருக்கு இல்லையா, அதனால் எங்க இருக்கேன் உள்ளத்திலேயே நான் இருக்கேனே அப்படியே கூப்பிட வேண்டிதானேன்னு சொன்னா பெருமாள். என் ஹிருதய கமல மாசான்னு சொல்லும் போது பெருமாள் அப்படியே புறவை அனுகிரகம் பண்ணான் இல்லையா அவன் மானத்தை காப்பாற்றதுக்கு. அந்த மாதிரி நிறவேத்ததும் கிருஷ்ணாதாரம் பண்ணது பசுமாடு மேய்க்கிற வந்து பெருமாள் அந்த கோமூத்திரத்தையும் சாணியிலையும் ஆடிண்டு துள்ளிண்டு அந்த காத்திலே வசிச்சுண்டு அந்த பசு கூட்டத்தை இருந்து பசுக்களை குளிப்பாட்டிண்டு அந்த பசுக்களுக்கு பாக்கியம் அந்த அவதாரத்தை எம்பெருமான் திருக்கரம் பட்டு அந்த பசுக்கள் அந்த காம்பிலிருந்து பாலை சுரக்கிறது. அவனே இந்த பசுக்களை குளிப்பாட்டான், ஆணிரை மேய்க்கிறான், அவனே ஆணிரையோடு ஆணிரையா கலந்து கலந்து வரான். கண்டுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை அப்படின்னு அப்படியே ஆழ்வார் நிறுத்திருக்கலாம். ஆனா அடுத்த ஒரு பதம் போட்ட பெரியவர் என்ன, தெருவில் கண்டுன்னு பனபதநாதன் வந்து தெருவுல மாடு மேய்ச்சின்னு வரான் சுவாமின்னா அந்த கிருஷ்ணாவதாரத்தை அந்த கிருஷ்ணனை மாடு மேய்க்கும் போது சேவிச்ச வாழ்க்கு ஒரு எண்ணம் வரும் பாக்கியம் நம்ம பார்க்கணும். அப்படியாக இங்க அற்புதமா ஆழ்வார் சாதிக்கிற நீடு மாமரம் செத்ததும் நிறமேய்த்ததும் இவையே இணைந்து இந்த அவதார சேற்றிடங்களை திருவந்தனுடைய திருவரங்கனுடைய திருவடியாகள் அதே நினைச்சுண்டு ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் பெருமாளுக்கு புள்ள அரங்கவோன்னு திருவரங்கத்துடைய திருநாமத்தை தான் சொல்றான் அந்த இடத்துல. ஆடிப்பாடி அதாவது ஆடி ஆடி அகம் கரந்த இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலேறு நம்மாழ்வார் பாசுரம். அப்படிவா ஆடுறா பாடிண்டே ஆடுறா ஆடிண்டே பாடுறா அப்படி ஆடும்போது என்ன சொல்றான்னா அரங்கவோ அப்படின்னா திருவரங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் கோவில்ல அரங்கவோ அப்படின்னா திருவரங்கத்தோட திருநாமத்தை பேரை சொல்லிட்டான் அந்த இடத்துல. அதுக்கே அவளுக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறது. ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆடனாம்பரில் எம்பெருமாளுடைய திருத்தொண்டர்கள் அவளுடைய அடிப்பொடி ஆடனாம்பெரில் அப்படின்னு அந்த திருவடி துகள்கள் இருக்கே அதுல ஒரு மூழ்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா அது எதவடை எனக்கு பெருசுன்னு ஆழ்வா சாதிச்சார். கங்கனீர் குடைந்தாடும் வேட்க என்னாவதே ஒரு கங்காஸ்தானம்னு சகல பாபம் போறதுன்னு சொல்றார். அதை விட எனக்கு பெரிய புண்ணியம் எது அப்படின்னு கேட்டாக்கா இந்த இவனுடைய இந்த பாகவத கோட்டையினுடைய திருவடி துகள்களே அதிலே ஸ்நானம் பண்ணி எனக்கு கிடைக்கூடிய பாக்கியம்தான் கங்கையை விட எனக்கு பெரியதுன்னு சாய்கிற இந்த வாசனத்துல இந்த கோப ராஜ பக்தர்களின் திருவடி துகள் தான் அது பெருமையை நம்மளால் சொல்லி மாளாது. அரங்கன் திருவடியொற்றிட கங்கை நீரில் அழுக்கையெல்லாம் அலசி தள்ளிடும். அது அதை விட பெரிய ஸ்நானம் எதுன்னு கேட்டா இந்த பகவதாருடைய திருவடியிலே துகள்களிலே நான் அழுந்தி அழுந்தி எழ வேண்டும் என்பதே இந்த ஆழ்வாரின் அவா. அதுவே எனக்கு பரம போக்கியம்னு சாதிச்சு இந்த இரண்டாவது பாகத்தை முடிக்கிறார். அடுத்தது மூணாவது பாசுரம். ஏரடத்ததும் ஏனமானிலங்கேண்டதும் முன்னிராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரிசை தொண்டரு சேபடி செழுஞ்சேரு என் சென்னை கணிவனே. இந்த பாசுரத்தை பதபதார்த்தமா பார்த்தாலே மொத்த அர்த்தமும் தெரிஞ்சிடும். ஆஸ்திகாலுக்கு உபன்யாசம் தனியா தேவையில்லை. ஏன்னா ஆழ்வார் அப்படி ஒரு எளிய தமிழ்ல அழகா சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை. ஏரடர்த்ததும் ஏனமான் இளங்கி இண்டதும் ஏரடர்த்ததும் அப்படின்னு நப்பின்னை பிராட்டி போதும் சப்த ரிஷபங்களை எம்பெருமான் அடக்கினான் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அந்த அதை நினைச்சு பார்க்க கிருஷ்ணாவதாரத்தை ஏனமான் இளங்கீண்டதும் வராவதாரம் எடுத்து இளம் கோட்டிடை கொண்டயந்தாய் இருந்தன் மாநிலம் ஏனமதாய் வளமறுப்பினில் அகத்தடக்கே கருந்தன் மாகடல் கந்து எந்தவனிடம் கமல நன்மர தேரல் அருந்தி அப்படின்னு திருவேந்திபுரம் திருண தெய்வநாயகனை திருமங்கவன் மங்களாசாசனம் பண்ணும்போது முதல்ல இருந்தன் மாநிலம் ஏனமதாய் வராக பெருமாள் தான் முதல்ல சொல்றாங்க. அந்த மாதிரி ஏனமான் இளங்கி இண்டதும் வரகவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை தீண்டு கொண்டு வந்தார் முன்னிராமனாய் அப்படின்னு சக்கரவர்த்தி திருநாமனானான். அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பரசுராம அவதாரம் பண்ணார். அப்படி முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் மாரடர்த்தான் எருதடர்த்தான் அப்புறம் மாரடர்த்தான் சொல்ற மண்ணளந்ததும் சொல்லி பாடி குள்ள பெருமாளா வந்த அழகா வாமணனா கஷ்யப அதிதிக்கு அவதாரம் பண்ணி அந்த மான் கொண்டதோல் மார்வில் மானியாய் மாபலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான் சொல்ற அளவுக்கு எம்பெருமான் மண்ணளந்ததும் மூவடிவன் கேட்டு திருவிக்கிரமாய் வளர்ந்தான் ஆடி ஆடிகங்கரன் தெய்சபாடி பாடி அப்படின்னு சொன்னா ஆழியட சங்கம் வில்லுமெழ திசை வாழியட தண்டும் வாழுமெழ என்னும்படியாக பெருமான் வளர்ந்து லோகத்தை அளந்தது நினைச்சு பார்க்கறா நினைச்சு பார்த்து இதெல்லாம் சொல்றாம் இந்த பாகவத கோட்டி சொல்லி பாடி பாட்டாவே பாடுறான். என்ன பாடுறான்? ஏரடர்த்ததும் ஏனமான் இளங்கேண்டதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண் அளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேரா. அவ சொல்லும் போது இந்த பாகவதாலுக்கு என்ன ஏற்படுறதுன்னா இப்படி பெருமானுடைய அவதார சேட்சிதங்களை சொல்லும் போதே அவள் திருக்கங்களின் ஜலம் வருதுன்னு வன் பொன்னி பேரார் போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரிசை தொண்டரு சேவடி செழுஞ்சேரி என் சென்னிக்கணிவனேன்னா வியாக்கியானத்துல நெச்சியில் திருவன்காப்பு நடுவில் நம்ம எல்லாம் மஞ்சக்காப்பு வச்சுக்கோம் தெரியுமா அந்த மாதிரி அந்த சேர்த்தை வச்சுக்கிறேன்னு சொல்றான் அந்த இடத்துல. அப்பன்னா இந்த ஆழ்வாருடைய பக்தி இந்த பாகவத பக்திக்கு என்ன எல்லை நிலம் எங்க இருக்கு சுவாமி கண்டே பிடிக்க முடியாதே. பேராறு போல் வரும் பெருமாளை சொல்லி பாடக்கூடிய அவருடைய கண்கள்லேருந்து பொன்னியாறு போலே இந்த ஆனந்த பாஷ்பமானது பொங்கி வருது. அந்த பொங்கி வரும்போது நான் ஊரா ஒரு பக்தால் இல்ல கோடி பக்தால் சேவிக்கிறா கோடி கோடியான பக்தால் திருவரங்கனை சேவிக்கிறா. அவ எல்லாரும் இந்த சேட்டிதங்களை பெருமாளை சேட்டிதங்களை சொல்லி சொல்லி சேவிக்கும் போது ஆனந்த பாஷ்பம் பொன்னியார் போல் பெருகி வந்து ஜல பிரவாகமா இருக்கு அந்த அரங்கன் கோயில் திருமுத்தத்துல. அப்படி எல்லாரும் அதிலே திருவடி நினைச்சு நினைச்சு சன்னதியை நோக்கி போகும்போது அது சேரா மாறுறது. அந்த சேர மழை காலத்தை நம்ம சன்னதியிலே நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆழ்வார் அப்பயே சொல்லியிருக்காரு நமக்கு. அப்படி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கல் கோயில் திருமுற்றம் சேரி செய்கின்ற தொண்டருடைய சேவடியிலே பட்ட அந்த கொழுந்து இருக்கு அந்த சாந்தி இருக்கு அந்த தீர்த்தத்தால ஏற்பட்ட சாந்தி இருக்கு அதை எடுத்து நான் என் சென்னிக்கு அணிவனே என் நெற்றிக்கு நான் அலங்காரமாக்குவேன்னு ஆழ்வார் சாதிக்கிறேன். எப்படின்னு கேட்டா நெற்றிக்கு அலங்காரம் அப்படின்னா இதுக்கு இந்த ஆழ்வார் இந்த பாகவதாருடைய ஆந்திர திருவடி பிரசாதமே எனக்கு பரம போக்கியம் அப்படின்னு சொன்னா திருவரங்கன் சேவை வாண்டாம்னு இல்ல பெருமாளை காட்டிலும் பெருமாளை சேவிக்கக்கூடிய பகவதாளுக்கு ஆழ்வார முன்னுரிமை கொடுக்குறாரு. அதுதான் பெருமாளுக்கும் திருவுள்ளம். எங்க பகவத் பக்தியினுடைய எல்லை நடும் எதுனா அது பாகவத பக்தி பர்யந்தமா நீட்டி கொண்டு போகணும். அதே பெருமாள் பெருமாள் பெருமாள் அழியாக இடத்துல அதே பக்தி இருக்க வேண்டும். பாரத யுத்தம் முடிஞ்சு காந்தாரி கிருஷ்ணனை சபிச்சா அப்ப பெருமாள் சாதிச்ச நல்ல காலம் காந்தாரி நீ என்ன சபிச்ச இனி பாண்டவால சபிச்சம்னா அந்த பாவத்துக்கு உனக்கு பிராயச்சித்தம் கிடையாதுன்னு சாதிச்ச அந்த மாதிரி பெருமாளைய பாகவதாளுக்கு பெரிய ஒரு பெருமை இருக்கு. அதுதான் ஆழ்வாருங்க ரொம்ப அற்புதமா காத்த செழுஞ்சேர் சேரிசை தொண்டர் சேபடி செழுஞ்சேரியன் சென்னிக்கு அணிவனே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருவடி பிரசாதத்தின் பெருமையை ரொம்ப அற்புதமா காட்டர். அடுத்த பாசுரம் தோய்த்த தந்த இருவெண்ணை பாலுடனுண்டலும் உடன்றாச்சி கண்டு ஆர்த்த தோளுடையம்பிரான் என் நரங்கனின் கடியார்களாகி நாத்தழும்பழனாரணா என்றடத்து மெய்தழும்ப தொழுதேத்தி இன்புறும் தொண்டரு சேபடி ஏத்தி வாழ்த்தும் என்னெஞ்சமே. எம்பெருமானுடை எம்பெருமானை அவனுடைய கிருஷ்ணாவதார சேட்சிதங்களை சொல்லி அவன் அடியார்கள் என்று பெயர் வாங்கி அவ அடியார்கள் எப்பொழுதும் தன்னுடைய நாக்களே தழும்பு வரும்படியாக நா தழும்பன ஆரணா என்று அழைத்து அழைத்து அப்படி இவர்கள் அழைக்கும் போது மெய் தழும்பனும், அதாவது அந்த பக்தியானது கடைசி வரைக்கும் மெய் வரைக்கும் போனும், மெய் தழும்ப தொழுது சேவிக்கணும் ஏத்தனும். அப்புறம் பெருமாளை இவன் தான் பரமபதநாதன் ஏத்தனும் அப்படி இருக்கும். அப்படி ஏத்தும் போது அவளுக்கு ஒரு சௌக்கியம் ஏற்படுறது, ஒரு சந்துட்டி ஏற்படுறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட தொண்டர்களை சேவடியை நான் புனப்புனகா வாழ்த்தி வாழ்த்தனும், அது என் நெஞ்சு வாழ்த்தனும் அப்படின்னு நெஞ்சுக்கு கட்டளை இருந்து என் நெஞ்சமேனு போட்டார். நெஞ்சமே மனசே திருவாய்மொழி முதல் பாசம் சாதிக்கும் போது தொழுதெழு என் மனநேன்னு சொன்னார். பகவத்கங்கிரத்துக்கு மனசையும் கூட்டுண்டு போறார் ஆழ்வார்னு வியாக்கியானம் அங்க. அந்த மாதிரி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே இப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லக்கூடிய தோய்த்ததாந்த இறைவன்னை பார் உடனுண்டலும் தயிர பெருமான் தஸ்கரம் பண்ணி சாட்ட தோய்த்த தயிர் நல்ல அற்புதமான கெட்டியான தயிர் இருக்கணும், கத்தி வச்சாலும் வெட்டாது அப்படி கெட்டியா இருக்கும். தோய்த்த தயிரை வெண்ணெய் பார் உடனுண்டலும் அப்படின்னர். பெருமாள் தயிர் மட்டும் அம்சிட்டு போல வெண்ணையும் சாட்டார் பாலையும் சாட்டிட்டு போ, ஒரு வஸ்தும் பாக்கி இல்ல சுவாமி, மூணு வஸ்து கிடைக்கிறது அதுல இருந்து ஒரு வஸ்தும் பாக்கி இல்லாம எம்பெருமான் அதை சாப்பிட்டு போயிட்டான் அம்சிட்டு போயிட்டான். அதனாலே அப்படிப்பட்ட அவதார சேர்த்திதங்களை இவா ஸ்மரிக்கிறான் இந்த இடத்துல. உடன்று ஆட்சி கண்டு ஆர்த்த தோளுடையம்பிரான் யசோதைப்பிரான் நேரிலே பார்த்துட்டா அந்த பெருமாள் பண்ண சேட்டிதத்தை நேரிலே பார்த்து அடடா கஷ்டப்பட்டு கடைஞ்சு வச்சிருந்தேன் இவன் இந்த பையன் அபகரிச்சுண்டானே நேரிலே பார்த்து இந்த பெருமாள் அப்படியே கட்டிட்டாளா வந்து என்னன்னா இவன் ஏதாவது கட்டி போடணுமே எதா விஷயத்துல ஆர்த்த தோளுடையம்பிரான் அப்படின்னா கட்டின திருத்தோள்கள்னு வியாக்கியானம் இங்க. எம்பிரான் அரங்கனுக்கு அடியார்களாகி என் அரங்கனுக்கு இவர்கள் தாசபூதர்களாய் நாக்கிலே தழும்பு வரணும். எதை சொல்லி தழும்பு வரணும்னா அவன் திருநாமத்தை சொல்லணும். எதுனா திருநாமத்திலே ரொம்ப போக்கியமான நாம் எதுனா நாரணா என்று அழைத்து அப்படின்னா இதுதானே பெரிய சுவாமி தேசிகன் ரகசத்திரிக சாரமித்த கிரந்தத்துல அந்த மூலமந்திராதிகாரம்னு ஒரு விகாரத்தை ஸ்பெஷலா சாதிக்க 75 பக்கத்துக்கு மேல வைக்கணும். அதுக்கு அது சொல்லுங்க சொல்லிட்டு பண்ணார். நாரண சப்தத்துக்கு அரியன் ஒரு சமுதிரத்து ஒரு திவிலையே தான் வியாக்கியானம் பண்ணிருக்கேன்னு சாதிக்க சுவாமி தேசிகன். அப்படின்னா அதுக்கு இந்த நாரண பதத்துக்கு எவ்வளவு வியாக்கியானம் யாரால் பண்ண பெருமாள் தான் வந்து பண்ணணும். அந்த மாதிரி அந்த நாரண சப்தத்தாரை சொல்லி நாத்தடும் நாரணா என்று அழைத்து நாரணானா ஒரு நாமம் சொன்னா பெருமாள் சகஸ்த நாமங்கள் உண்டு பெருமாளுக்கு. எந்த நாமத்தை சொன்னாலும் அவனுக்கு தான் அவன் திருவடிக்கு தான் போய் சேரும் அந்த நாமம். அப்படியே தழும்படைத்து நாத்தழும்பெற நாரணா என்றடைத்து மெய் தழும்ப தொழுதேத்தி மெய் தழும்பனும் இந்த உடலானது உடல் தடித்து தடிக்கும்படி விழுந்து விழுந்து சேவிக்கணும்னா விழுந்து விழுந்து புனப்புனகா நமஸ்காரம் அப்படின்னா புனப்புனகா நமஸ்காரம் ஒரு தரம் தொழுது தொழுது அப்படின்னு சொன்னோம். ஒரு தரம் சேவிக்கிறது நம் சம்பிரதாயம் இல்லை. பெருமாளை மினிமம் நாலு தரமான சேவிக்கணும். வயசானவா ரெண்டு தரம் சேவிக்கலாம், நல்லா பலிஷ்டளவுக்கு ஆறு தரம் செய்யலாம், 12 தரம் சேவிக்கலாம். ஏன்னா அஞ்சல் வைபவத்துலாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி நாத்தழும்ப நாரடா எண்டாத்து மெய்தழும்ப தொழுதே தீ ஏத்தனும் பக்தர்கள் சிந்தையிலே பெருமாள் இருக்கான் அப்படின்னு சொல்லி பெருமாள் நினைவாகவே சொல்லி அவருடைய பிரபாவத்தையும் சொல்லி தொண்டர் சேவடி எம்பெருமானை சேவிக்கக்கூடியவாழ தொண்டர்களுக்காலே அவாடு சேவடியை நான் வாழ்த்த வேண்டும். பெருமாளை வாழ்த்தல ஆழ்வாருங்க. தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் இவாளை ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சம் நான். எப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல எத்திரம் உரையோடு இணைந்திருந்து இயங்கி எழிவேன்னு சொன்ன ஆழ்வார். கிருஷ்ணாவதாரத்தை நினைக்கும் போது அப்படியே மோகித்து விழுந்த இவன் வந்து பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி எட்டு செய்து போன மாயங்களும். இப்படியாக பெருமாள் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் நினைச்சு கிருஷ்ணன் நினைக்கும் போதே ஒரு மூர்ச்சை. அந்த பக்தி அப்படி கிருஷ்ணன்னா என்னன்னு சொல்றது அவளுக்கு தெரியல. இப்படி ஒரு எளிய அவதாரம் இந்த லோகத்திலே எந்த ஒரு தெய்வத்தாலே பண்ண முடியும், அது பரவாசு தேவன் தான் பண்ண முடியும். அவனே கிருஷ்ணனாய் வந்தான். அந்த மாதிரி அந்த சேட்டிதங்களை சொல்லி சொல்லி இவாளுக்கு நாக்களை வந்து தழும்பாயி அந்த மெய்தெழும்ப தொழுதி ஏத்தி இப்படி எம்பெருமான ஏத்துகின்ற தொண்டர்கள் சேவடியை யான் ஏத்துகின்றேன் ஆழ்வாருங்க சொல்லி தன் நெஞ்சத்தை பார்த்து சொல்றார் இந்த இடத்துல. அடுத்த விஷயம் பொய்சிலை குரலே சருத்தமிருத்து போரவித்தகோன் செய்சிலை குடல் சூழொளி திண்ணமாமதில் தன்னரங்கனாம் மெய்சிலை கருமேகம் ஒன்று தன் நெஞ்சில் நின்று திகழப் போய் மெய்சிலிருப்பவர் தம்மையே நினைந்து என் மனம் மெய்சிலிருக்குமே அப்படின்னா பொய்சிலை குரலே சருத்தமிருத்து பொய் ஏறு அப்படின்னா எருது அசுரனாய் வந்த வேஷம் போட்டு வந்த எருத பெருமாள் சம்ஹாரம் பண்றார். ஏ சருத்தம் இருத்து போர் அரவித்தகோன் அப்படின்னா இந்த காளியன் போர் அரவு போர் செய்த காளியன் பெருமாள் கடம்ப மரத்திலே அந்த யமுனையில கரையிலேருந்து கடம்ப மரத்திலே பெருமாள் ஒரு தாவு தாவினர். தாவி அங்கிருந்து காளியனுடைய சிரசிலே போய் பெருமாள் நர்த்தனம் பண்ணர். போர் அரவீர்த்தகோன் அப்படின்னர். அந்த அரவனுடைய அந்த ஆணவத்தை அடக்கி காளியன் பொய்கையில் நட்டம் பாய்ந்து அப்படின்னு பொய்கையிலே இறங்கி பெருமாள் காளியன் மேலே ஒரு நர்த்தனம் ஆடினர். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நீன் முடி ஐந்திடம் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தொழ்களை வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற என்னும்படியாக பெரியாழ்வார் சாதிச்ச அந்த விஷயத்தை இங்க ஆழ்வர் எடுக்கிற. பொய்சிலை குரலைய செருத்தம் இருத்து போர் அரவித்தகோன் அரவு இருத்தகோன் அப்படின்னு பொய்யிலே நீங்கின அந்த கோன் செய்சிலை துளர் சூழொளி திண்ணமாமதில் தன்னரங்கனாம் பகிஷ்கரிக்கப்பட்ட கட்டலால் ஆனவை அந்த சுடர்கள் சூழ்ந்த இயற்கையான காந்தி இருக்கே பெரிய திடமாயும் இருக்கு மதில்களை உடைய அந்த திருவரங்கம் திண்ணமாமதில் தன்னரங்கனாம் மெய்சிலை கருமேகம் ஒன்று அப்படின்னா மெய்சிலை எம்பெருமான் திருமணி சாத்திரிக்கொண்டு வில்லு இருக்கு மெய்சிலை கருமேகம் ஒன்று பெரிய கருத்த மேகம் எப்படி சயனிச்சுட்டு இருக்குமோ அப்படி எம்பெருமான் இருக்கான். அப்படி அந்த எம்பெருமானை தம் நெஞ்சிலே நினைத்து நின்று திகழ போய் நினைத்து நினைத்து திருப்பி திருப்பி அவன் அனுபவத்திலே இருக்கணும். அப்படி பண்ணும்போது அவளுடைய மயிர்கூச்சம் எரிகிறது. மெய்சிலி பவர் திருமேனிலே மயிர்கூச்சம் முற்றவை. அந்த பெருமானை தியானிக்கும் போது ஒரு மயிர்கூச்சம் திருவரங்கான்னு சொல்லும் போதே உடம்புல ஒரு உதறி எழுந்துக்கணும். அப்படி ஒரு பக்தி அப்படி இருக்கிறவா என் மனம் மெய்சிலிருக்குமே அவளை தியானித்து என்னுடைய மனசானது எப்பயுமே மெய்சில் இருக்கும் இங்கு அப்படின்னு ரொம்ப அற்புதமா காட்டியிருக்கா. மெய்சிலுக்கும் போது இந்த உடம்பு மட்டும் மெய்சிலுக்கு நெஞ்சும் மெய்சிலுக்கணும்னு வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை. அவர்கள் உடம்பு பட்ட பாட்டை நெஞ்சு படா நின்றதுன்னா பட்டதுன்னு அர்த்தம் இங்க. அந்த மாதிரி அற்புதமா இவருடைய அந்த பக்தியான் திருவரங்கா என்று சொல்லும் போது மெய் அவளுடைய உடம்பு மட்டும் சிலுக்க கூடாது, அவ சிந்தனை மெய் இருக்கு. முதல்ல சொன்ன ஆழ்வார் சிந்தனையாலும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் ஆடிய எல்லாமாகிய மெய்யும் சிலிக்க வேண்டும் சொல்ற இந்த பாட்டுல. ஆதி அந்தமனந்தம் அற்புதமான வானவர் தம்பிரான் பாதமா மலர் சூடும் பத்தியில்லாத பாதிகளுந்திட தீதில் நன்னடி காட்டி எங்கும் தெரிந்த ரங்க நம்மானுக்க காதல் செய் தொண்டற்க பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சமே அப்படின்னார். ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான பெருமாள் உலகுக்கு முன்னும் பின்னும் இருப்பவன் ஆதின்னு சொன்னா எப்பவே நம்மளால சொல்ல முடியாது. திருபிஷப்பிரான் சாஜர் ஆதி ஆதி ஆதினி ஒரு அண்டமாதி ஆதலால் எத்தனை ஆதி பாருங்க. சோதியாத சோதினி அதுண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்னன் மாயமேன்னு சொன்னார். ஆதி ஆதி ஆதி ஆதினாலே அது ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆதி போட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆதி போட்டு அப்படின்னா எவ்வளவு அனாதியானவன் தெரிஞ்சுக்கலாம். ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான எப்பவுமே இருக்கு நிச்சயமா இருக்கக்கூடியவன் அளவிட முடியாதவன் அனந்தமானவன் அற்புதமானவன் ஆச்சரிய சேட்டிதன். இந்த மாதிரி ஒரு அற்புத வஸ்து லோகத்தில் எங்கேயும் கிடையாது. வானவர் தம்பிரான் நித்திய சூழ்களுக்கு எப்பயுமே நாயகனா இருப்பவன் வானவர் தம்பிரான் பாதமாமலர் சூடும். இந்த பாதமாமலர் சூடும் சிறந்த தாமரை திருவடிகளே தலையிலே ஏந்துவதற்கான பக்தியை பாதமாமலர் சூடும் பத்தி இல்லாத இந்த பக்தியை பெறாதபடி பாவம் செய்துள்ள நம் போன்றவர்கள் வியாக்கியானம். அந்த ஆதியான பெருமாளைய திருவடியில பக்தி பண்றதுக்கு ஒரு நல்ல செயலன் நாம் செய்யவில்லை. உயிர்வதற்கு ஒரு உபாயம் நானும் கண்டிலோம் அப்படி இருக்கக்கூடியவா உயிர்ந்து அப்படின்னார். உஜீவிக்குமாறு அவாளும் உஜீவிக்குமாறு தீதில் நன்னறிகாட்டி எங்கும் திரிந்து அரங்க எம்மானுக்க எங்கும் திரும்பி எல்லா தேசங்களிலுமே சஞ்சரித்து ஓர் குற்றமற்ற என்ன சொல்றது தோஷமில்லாத இந்த வைஷ்ணவ தர்மம் சமூகத்தை எப்படி தெரிகிறதுன்னா உபதேச அனுஷ்டானங்களாலே நாம் தெரிஞ்சு அந்த தெரிகையினாலே திருவரங்கன்தான் சாட்சாத்து அவனே பரதெய்வம் என்று மனசு அறிஞ்சு அந்த திருவடியிலே பக்தியாகிய காதலை செலுத்தி அப்படி இருக்கிற தொண்டர்கள் இருக்காளே தொண்டர்க்கு எப்பிரப்பிலும் காதல் செய்யும் எனக்கு இன்னொரு ஜென்மா இருந்தா அந்த ஜென்மாவதையும் நான் அந்த திருவரங்கனுடைய திருவடியிலே பக்தி செலுத்தும் அந்த பக்தர்களே பக்தர்களின் திருவடியிலே நான் காதல் செய்வேன். அதாவது காதல்னா இங்க பக்தின்னு அர்த்தம். பக்தி செய்வேன் ஆழ்வார் இந்த பாட்டுல. இதை விட யார் சுவாமி சொல்ல முடியும்? இப்ப இருக்க சுவை சுவாமி ஆசீர்வாதத்தை வாங்கன்னு சொல்லலாம். நீ எத்தனை பிறவை இருந்தாலும் எப்பிறப்பிலும் காதல் செய்யும் என் நெஞ்சமேன்னு யாரால சொல்ல முடியும்? அந்த பாகவதை காட்டை உடைய ஆர்வாளால மட்டுமே தான் சொல்ல முடியும். அப்படி இந்த பகவத் பக்தியானது இந்த ஆழ்வாருக்கு பாகவத பாகவதால் பரியந்தம் இழுத்துண்டு போறது. அடுத்த பாசனம் காலினம் புறமே நிற்கதிர் முத்தவன் நகை செய்யவாய் ஆரமாவன் அரங்கனென்னும் அரும்பெரும் சுடரொன்றினை சேரும் நெஞ்சிலராகி சேர்ந்து கசிஞ்சிழுந்த கண்ணநீர்களால் வாரணிப்பவர் தாரிணக்கி ஓர் வாரமாகும் என் நெஞ்சமே. காரினம் புறமே நீ மேகத்திரள் நற்கதிர் சிறந்த ஒளிவுடைய முத்து போல வரிசையா வெளுத்த புன்சிரிப்பு நற்கதிர் முத்த வண்ணகை செய்யவாய் முத்த வண்ணகையினா வெளிப்பான அந்த தந்தவர்களாலே எம்பெருமான் சிரிப்பு இருக்கு. எப்படி சிரிக்கிறான்? முத்த வெண்ணகை செய்யவாய் செய்யகன் செய்யகை செய்யகாள் அப்படின்னு ஆழ்வார் பாட்டு இருக்கு முன்னாடி. அதே மாதிரி செய்யவாய்னு இங்க போட்டார். முத்த வெண்ணகை சிவந்த திருப்பவளத்தை உடையவன் முத இவர் சொன்னார நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொன்னார் இல்லையா. திருக்கண்களுக்கு அப்படி ஒரு உபமானம் அங்க. இங்க திருப்பவளவாயும் கொவ்வை செவ்வாயும் அப்படி சொன்னார் இல்லையா. கொவ்வை செவ்வாயம் பரந்தளன் இங்க அந்த மாதிரி திருப்பவளத்தையும் உடையவனும் ஆரமாவன் அரங்கன் என்னும் அரும்பெரும் சுடர் அப்படின்னு. ஆரமாறுவன்னா தன்னுடைய விசாலமான திருமாவிலே மகாலட்சுமி இருக்கா ஒரு பக்கம் பல திருவாபரணங்களை அணிந்தவன் அர்த்தம். இங்க திருமார்பிலே பல ஹாரங்கள் அணிந்தவனுமான ஸ்ரீ ரங்கநாதன் அரும்பெரும் சுடரொன்றினை சுடர் இவனை ஒத்த சுடர் எதுமில்லை. நமகதிய சாணநாகம் சச்சம் தாசான அச்சுயம் திரஜோயும் அப்படின்னு அச்சு சதகத்தை முதல் ஸ்லோகத்தில் அச்சுயம் திரஜோயும் திரஜோ அப்படின்னா ஜோதிர்மயமானவன் அர்த்தம். பரஞ்சோதி நீ பரமானின் நிகழ்ந்து பெண் மற்றொரு பரஞ்சோதியின் என் படியோபு நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படரழகம் படத்தையும் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. நம்மளா சொன்ன நாலு பரஞ்சோதி போட்டாங்க. அப்படின்னா அவனுடைய ஜோதிஷானது எப்படி இருக்கும் பாருங்க. அதான் சொன்ன தேசிகன் நாமணி மாநில தேசு ஒத்தால் இல்லை என்னும் தெய்வநாயக தேசு ஒத்து எழில் அந்த ஜோதி இவன மாதிரி யாரும் இல்லைன்னு அர்த்தம். அத்தின் பரிவட்டேயும் லக்கம் வாழக்க தினையரான வினகமம் அப்படின்னு கோடி சூரிய சேர்ந்தா என்ன ஒரு தேஜஸ் இருக்குமோ அந்த மாதிரி தேஜஸ் இந்த தெய்வநாயகன். அங்க ஒவ்வொரு பெருமாட்டையும் ஒரு அனுபவம் கொடுக்குறாரு சுவாமி தேசிகன். அப்படி இந்த ஆழ்வார் ஆரமாவன் அரங்கன் என்னும் அரும் பெரும் சுடர்னு சாதிச்சார். சுடருக்கு இவ்வளவு வைக்கணும். சுடர் ஒன்றினைனா ஒன்றுதான் இருக்கு, வேற சுடர் லோகத்துல கிடையாது. அரும் பெரும் சுடர் ஒன்றின இப்படிப்பட்ட சுடரை சேர சேரக்கூடியவா யாருனா சேரும் நெஞ்சினராகி சேர்ந்து கசிந்திழிந்த கண்ணநீர்களால் இப்படியான பெம்பெருமானை சேர்ந்து அவன் பக்தியிலே ஒருகி கசிந்து இழிந்த கண்ணநீர்கள் ஆனந்த பாஷ்பங்கள் அது வெள்ளமாய் நீளமா போறது. அந்த வெள்ள குளத்திலே நீந்திருக்கும் தொண்டர் திருவடி இருக்குமே அவாதா எனக்கு வாரம்னு சொன்னார். கண்ணீர்கள் வாரம் அதுவே வெள்ளமா நீளமா இருக்கின்ற எனக்கு ஓர் ஒப்பற்ற ஆசையை கொடுக்கும் அந்த திருவடியானது. அவா திருவடி இருக்கே வார நிற்பவர் தாளினைக்கு ஓர் வாரமாகும் எண்ணஞ்சமே. அதாவது அவா திருவடியிலே ஒரே ஆசையை விளைவிக்கும் பாகவதாருடைய அந்த திருவரங்கனை சேவிக்கக்கூடிய பாகவதாருடைய திருவடியிலே எனக்கு ஒரு ஆசை அவ்வா ஒரு ஈர்ப்பு ஏற்படும் சாட்சியர் ஆகார். இந்த பாசுரத்தில் அர்த்த பாசுரம் மாலையுற்ற கடல் கிடந்தவன் வண்டுகின்ற நரந்துடாய் மாலையுற்றவரை பெருந்திருமார்வனை மலர்கண்ணனை மாலையுற்றடும் தாடிப்பாடி திரிந்த ரங்கரம்மானுக்க மாலையுற்றிடும் தொண்டரு வாழ்வுக்கு மாலையுற்றது என்னஞ்சமே. மாலை உற்ற கடல் கிடந்தவன் ரொம்ப பெருமையுடைய திருப்பாக்கடல்களே கண் வளர்கின்ற நாயகன் வண்டு கிண்டு நருந்துடாய் என்ன சொல்றது. அதாவது வண்டுகள் திருத்துழாயின விசேஷம் எல்லாருக்கும் தெரியும். வண்டு துளைக்கின்ற அளவுக்கு தேங்களை சொட்டக்கூடிய திருத்துழாய் மனமுள்ள திருத்துழாய் வண்டு கிண்டு நருந்துடாய் மாலையூற்றவரை துழாய் மாலை பெருமாள் சாத்தின்றிருக்கான். மலை போன்ற மலை போன்றதுமான பெரிய பெரிய பிராட்டி பொருந்தின மார்பை உடையவன் திருமார் விசாலமான திருமார்பை உடையவன் செந்தாமரை போன்ற மலர்கண்ணனை மலர்கண்களை உடையவன். தாமரை கண்கள் சம்பிரதாயம் பிறந்ததே எம்பெருமா திருக்கண்கள்லேருந்தான் பாஷிகார் அங்கேருந்தான் ஆரம்பித்தார் சம்பிரதாயத்தை. நீண்டவ பெரிய வாயகங்கள்னு சொன்னார். இது மாதிரி பெருமாள் திருக்கங்கள் சொல்லணும்னா நிறைய பாசனங்கள் சொல்லிட்டே போலாம், அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட கண்ணையுடையவனை மாலை உற்று விழுந்தெழுந்து வியாமோகத்தாலே அவனுடைய திருவடியிலே பக்தி செலுத்தி உட்கார்ந்து எழுந்துண்டு கூத்தாடக்கூடியவாறு மாலையுற்று எழுந்து இந்த ஆடிப்பாடி அரங்கம் என்று அழைத்து எங்கும் திரிந்து அப்புறம் காதல் செய்து இதெல்லாம் இந்த தசகத்தை ரொம்ப நிறைய உபயோகப்படுத்துற ஆழ்வா திருப்பி திருப்பி உபயோகப்படுத்துற. ஏன்னா அதுலதான் அந்த பக்தியை கொண்டு வைக்கிறார். அந்த இடத்துல திரிந்து திரிந்துனா திருவரங்கத்தில மட்டும் இருந்து பெருமாளை பத்தி திருவரங்கன பெருமையை பத்தி பார்த்துல வெளி திபுதேசங்களுக்கும் பாகவதா வசிக்கோடு திபுதேசங்களுக்கும் இவா இந்த பரம பாகவத்தால் சென்று திரிந்து அரங்க நிம்மானுக்கு அங்கேயும் திருவரங்கத்தை பத்தியே பேசுறான். ஏன்னா அப்பதான் அந்த இப்பதான் உபன்யாசம் வாட்ஸ்அப்ல பண்றோம், அப்பெல்லாம் நேரா போய் தான் பண்ணணும் பெருமாளை பத்தி உபன்யாசம். அப்பதான் விசிஷ்டாத்வைத்தமானது வளர்ந்திருக்கும். எப்படி சீபாஷிகார் 74 சிம்மாசாதிகள் ஏற்படுத்தி சரணாகதி சாஸ்திரத்தை பரப்பினாரோ அப்படியான பாரதேசம் மொத்தத்தையும் விஷ்ணு லோகமாக ஆக்கணும் சொல்லிட்டு பிரியப்பட்டார். அப்படியானது இப்ப வாட்ஸ்அப்ல நம்ம உபன்யாசம் பண்றோம், 5 நிமிஷம் போய் ரீச் ஆகுது எல்லாருக்கும், அடுத்த செகண்ட் போயிருந்து கொடுத்த உடனே. அப்போ நடந்து போய் தான் பண்ணா அது ஆழ்வார் அப்போ அதை வந்து ரியலைஸ் பண்ணிருக்காரு யாரும் அந்த இடத்துல. ஆடிப்பாடி திரிந்து அரங்கர் திரியணும், ஒரு இடத்துல மட்டும் இல்லாம எல்லா தேசத்துக்கும் போய் பெருமாளை பத்தி சொல்லணும். அரங்கர் எம்மானுக்கே மாலையுற்றிடும், மாலை விட்டுடும் வலைப்பட்டும் நடத்தும். அவன் திருவடிக்கு மட்டுமே ஆட்பட்டு திரிந்தரங்கனம்மானுக்கு அப்படின்னு மாலையர் சுடும் தொண்டர் வாழ்வுக்கு. இப்படி மேலே சொன்னபடியான இந்த சுக வாழ்க்கை பகவத் பக்தியோட கூடிய வாழ்க்கைக்கு என் மனசு ஆசைப்படுறது மாலையுற்றது என் நெஞ்சமே. அவ எப்படி பெருமாளுடைய திவ்விசேஷ்டிதங்களையும் சொல்லி திருநாம பெருமையும் சொல்லி அவ ஒவ்வொரு திவதேசமாய் போய் இந்த பகவத்தாள் அந்த பகவத் கைங்கரியம் பண்றாளோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு என் மனது ஆசைப்படுறதுன்னு சொன்னார் ஆழ்வாரின் 8வது பாசுரத்தில். அடுத்தது மொய்த்து கண்மணி சுவாரமிகள் சிலிருப்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடி நட்டமைப்பெழுந்து ஆடிப்பாடி இறஞ்சி என் அத்தனச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி அவருக்கு பித்தராம் அவர் பித்தரல்லர்கள் மற்றையார் முற்றும் பித்தரே அப்படின்னு பெருமாளை மொய்த்து கண்மணி சோர மெய்கள் சிலிருப்ப. பெருமாளை சேவிக்கும் போதே கிருஷ்ணா ரங்கான்னு சொல்லும் போதே கண்ணில் ஜல வரணும், அதுதான் ரியல் பக்தின்னு சொன்னான். அது கிருஷ்ணா திருவரங்கான்னு சொல்லும் போதே எம்பெருமா உற்சவம் நின்று போயிட்டா அப்படின்னு மனசு அந்த அந்த ஒரு அபசப்தமான வார்த்தை கேட்கும் போதே அடா பெருமா உற்சவம் நின்று போயிட்டா அப்படின்னு கேட்கும் போது ஒரு பயம் இருக்கே அந்த பக்தி கலந்த பயம் சொல்லும் போதே கண்ணில் நமக்கு ஜலம் வரணும், ஆனந்த பாஷை வரணும், ரங்கான்னு சொல்லும் போது வரணும், தேவநாதான் சொல்லும் போது வரதராஜா சொல்லும் போது வரணும், அந்த மாதிரி பக்தி சொல்ற இந்த ஆழ்வார் அந்த மொய்த்து கண்பணி சோர மெய்கள் சிலிருப்ப. மெய்கள் சிலிரு அங்கங்கெல்லாம் மயிர்கூச்செறிய வேண்டும் ஏங்கி இழைத்து நின்று. ஏங்கனும் பெருமாளை பார்க்க பிரத்யட்சமா பெருமாளை நம்மளால சேவிக்க முடியலையே. திருவரங்கன் வந்து எல்லாத்தையும் பேசினான்னு சொன்னாலும் நம்ம கிட்ட பேச மாட்டானோன்னு ஒரு ஏக்கம் இருக்கணும். ஏங்கி இழைத்து நின்று அந்த ஏக்கத்தையே நம்மளோட திருவுடம்பு இழைக்கணும். நல்லா தாம் என்ன செய்வோம் என்று களைப்புற்று இழைத்து அடுத்து என்ன செய்யணும். பெருமாள் சேவை கிடைக்கலையே, அத்திவரதன் சேவையில் 36 மணி நேரம் கியூரிழந்தன சுவாமி சேவை கிடைக்கலையேன்னு ஏங்கணும், அதுதான் சொன்னார். மொய்த்து கண்மணி சோர மெய்கள் சிலிருப்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமைக்கெழுந்து ஆடிப்பாடி இறஞ்சி. இந்த வரதர பெருமாள் வந்து அத்திவரதன் 45 நாட்கள் வெள்ள எழு இந்த திருக்குளத்தே ஏழு நமக்கு சேவை கொடுக்கோசம் அனுகிரகம் பண்ண வந்த சில பேருக்கு அவனுடைய அனுகிரகம் திருக்கன் கடாட்சம் இருந்தவாளுக்கு ஒரு நாளைக்கு 2 தினம் 3 தினம் கூட சேவிச்சவா அடிகளை கதை சொன்னவாள்லாம் இருக்கா. ஆனா சார் அழியனை போல தௌர்பாகியசாலிகள் 24 மணி நேரம் நிக்க வச்ச பெருமாள். அப்போ இந்த பாசுரத்தை இப்ப அடியன் உபன்யாசம் பண்ணும்போது அந்த நினைவு அடியனுக்கு இங்க வரது. மொய்த்து கண்மணி சோர மெய்கள் சிலிருப்ப ஏங்கி இழைத்து நின்று. இந்த இன்னைக்கான பெருமாள் இன்னைக்குள்ள சேவை கொடுத்துருவாருனா ஒரு ஏக்க மனசுல கேட்க மாட்டவா. இந்த பெருமாளை சேவிச்சதுலயே போட்டோல எல்லாம் போடுறாளே இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை சுவாமி தேசிகன் மங்களாசாசமான விக்கிரகத்தை நாம் சேவிப்போமோ மாட்டோமோ, இவ்வளவு கூட்டமாயிருக்கே சேவை நிறுத்திட்டாளேன்னு ஒரு மனசுல ஒரு பயம் இருந்தது. கிட்ட கிட்ட போவப்போ எப்படி இருப்ப எப்படி ஒரு நினைவு இருந்ததே இருந்தது மனசுல. அப்படி ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமைட்டெழுந்து. அங்க போன உடனே திருச்சின்னமலர் பாசங்கள் ஞாபகம் வந்தது. அத்திராள பெருமாள் வந்தார், ஆணைவரி தேவின் மேல் அழகர் வந்தார், கச்சிதழில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் சொல்லும் போது கண்ண ஜலம் வந்துருத்த அந்த இடத்துல. ஏன்னா அந்த பெருமாள் தன்னை நோக்கி பக்தா இழுக்கிறான் சுவாமி. இதுக்கப்புறம் 40 வருஷம் கழித்தான் அவன் வெளில எழுத போறான்னா இப்பயான பாத்திர மாட்டவா நமக்கு ஜென்மா இல்லையே. பரநியாசம் பண்ணிட்டுமே பெருமாள் இந்த பெருமாளை இங்க சேவிக்க முடியாது, இனிமே வைகுண்டத்துக்கு பரவதநாதன் சேவை கொடுக்க போறான். ஆனா இந்த அத்திவரத விக்கிரகம் சேவையாகமான்னு நமக்கு தெரியல அங்க. ஆனா இப்போ பெருமாள் ஜென்மா கொடுத்திருக்கும் போதே அவனை திருவடியை சேவிச்சிடணும்னு ஒரு மனத ஒரு ஆர்த்தி, அதை அவன் திருவடியிலே ஒரு சரணாகதியா பண்ணிட்டோம்னா அவன் சேவை கொடுத்துட்டான். சோதனை பண்ணிதான் கொடுத்த பெருமாள் இருந்த எல்லாருக்கும் எல்லா விஷயம் எல்லா இடத்தையும் கிடைக்கிறது இல்ல. அந்தந்த காலத்தை பெருமாள் சீதா பிராட்டிய ராமன் விட்டு 10 மாச காலம் பிரி வச்சது இந்த காலம் லோகம் இது. அப்படியாக பெருமாள் நமக்கு கொடுத்துருவாரா உடனே. அதனால அந்த பாதிரம் அடியனுக்கு ஞாபகம் வந்து இப்ப உபன்யாசம் பண்ணும் போதும் இந்த விஷயம் அடியனுக்கு ஞாபகம் வருது. மொய்த்து கண்மணி சோர மெய்கள் சிலிருப்ப ஏங்கு இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமைக்கெழுந்து ஆடிப்பாடி இறஞ்சி. ஆடணும் பாடணும்னு சொன்னா இறைஞ்சனும் சொன்னா எம்பெருமானே எனக்கு சேவை தரமாட்டியா இறங்கணும் சொல்றான். இந்த இடத்துல என் அத்தன சன்னரங்கன் என் அத்தன் அழுவா சொன்ன மாதிரி தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் ஒற்றுமாய் சொன்னாரே அதுதான் இங்க சொன்னார். இவர் என் அத்தனச்சன் அரங்கன் அவனுக்கு அடியார்களாகி அவனுக்கு தாசபூதர்களாகி தாசிய பாவத்தோட கைங்கரியம் பண்ணி அவனுக்கு பித்தராம் அவர் பித்தர் அப்படின்னர். அவன் திருவடியிலே மற்றும் பக்தியாகி பித்தோட இருப்பது, அவன் பெருமையை எப்பொழுதும் பேசுவது. ரங்கன் சொன்னா ஒரு பைத்தியமே குடிச்சிடும். அப்படி அந்த பக்திய பக்தியினுடைய எல்லையை கொண்டு காட்டுறது. அப்படி அவன் திருவடியிலே பக்தி இல்லாதவர்களிடத்திலே பக்தி இல்லாதவர்கள், எம்பெருமானிடத்திலே ஒரு பக்தி, அந்த எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்தக்கூடியவர்களிடத்திலே பக்தி செலுத்துறது பாகவத காட்டை காட்டுறது. அப்படி இல்லாதவர்கள் யாரும் கேட்டா அவாதான் முற்றும் பித்தர்னு சொன்னார். இவன் தான் ரியல் பைத்தியம். யாருன்னா பாகவதாலிடத்திலே பக்தி இல்லாதவனும் பகவானிடத்திலே பக்தி இல்லாதவனே ரியல் பித்தர்னு சாட்சியர் ஆழ்வார். மற்ற யார் முற்றும் பித்தரே, வேறு எல்லாதவர்களும் அவ்வண்ணம் இல்லாதவர்கள் உண்மையிலே பைத்தியக்காரன்னு வியாக்கியானம். அப்படி இந்த பாகவத காட்டையை இந்த குலதேக பெருமான் எந்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு பாருங்க. அதாமைத்து கண்மணி சோர மெய்கழுதி நிற்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடு நட்டமிட்டு எழுந்து ஆடி பாடி இறங்கி. இத்தனை வேலை மொய்த்து கண்மணி சோரணம் ஒன்னு, மெய்கள் சிலைக்கணும் ரெண்டு, ஏங்கணும் மூணு, இழைக்கணும் நாலு, நின்று எய்த்து கும்பிடு அஞ்சு, நட்டமிட்டு எழுந்து நட்டமென்னும் நடனமாடணும் இழனும் ஏழாவது வேலை, ஆடனும் எட்டாவது வேலை, பாடனும் ஒன்பதாவது வேலை, இரஞ்சனும் அப்படின்னா சேவிக்கிறோம் அர்த்தம். இதெல்லாம் யாருக்கு விசேஷம் சொன்னா என் அத்தனச்சன் அரங்க எம்பெருமானுக்கு அப்ஜெக்டிவ் போட்டார் ஆழ்வார் அந்த இடத்துல. என் அத்தனச்சன் அரங்கனுக்கு அடியார்களாகி இப்படி எல்லாம் சொல்லிட்டு கதை அடியார்களை கொண்டு வச்சார் அந்த இடத்துல. அவனுக்கு அடியார்களாக இருக்கிறவர்கள் தான் ரியல் பகவத் பித்தர் பித்தர்கள். அதான் பகவத் பக்தி நிறைந்தவா முதல் பித்தர் அர்த்தம். இந்த பாகவத பக்தியும் பகவத் பக்தியும் இல்லாதவாதான் நார்மலா பைத்தியம் நம்ம சொல்றோமே அந்த பைத்தியக்காரன்னு சொன்னார் ஆழ்வார் இந்திரத்துல. அர்த்த பாசனம் போலாம். அல்லிமா மலர் மங்கநாதன் நரங்கண்மை அடியாழ்கள் தம் எல்லையில் அடிமை தீரத்தினுள் என்றுமேவு மனத்தனாம் கொல்லிகாவலன் குடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லிடன் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்களாவரே. எப்படி நம்மாழ்வார் சாதிச்சாரோ அடியாரடியா தம் அடியாரடியா தமக்கு அடியாரடியான்னு சொன்ன மாதிரி இங்கே இந்த கொல்லிகாவனுடைய இந்த பத்து வாசரத்துல மனசுலேயே பிரதிஷ்ட பண்ணக்கூடியவா தொண்டருக்கு தொண்டர்கள் அவர்னு சொன்னார். இந்த வாசரத்துல அவன் யாருக்கு யாரு மேல பக்தி செஞ்சனும் சொன்னான் அல்லி மாமலர் மங்கநாதனான அந்த திரு பிரிய பிராட்டியரோட நாதனான திருவரங்கன் மெய் அடியார்கள் அவர்களுடைய திறத்திலே மனசை செலுத்தக்கூடிய கூடிய பாசரங்களை கொடுத்த கொல்லிகாவலன் அந்த பாசரத்தினுடைய தமிழ் சுவையும் இன்சுவையும் பண் சுவையும் பாட்டு சுவையும் அந்த தமிழ் மாலையும் வல்லவர்கள் நன்கு அறிந்து அர்த்தத்தை மனதில் பிரதிஷ்ட பண்ணவர்கள் எப்பையும் பாகவத காட்டியோடு இருப்பவர்கள் அவர்கள்தான் தொண்டர் தொண்டர்களாவரேன்னு சொல்லி இந்த பதிகத்தை ஆழ்வார் முடிக்கிற. அடுத்த பதிகத்தை நாம் வந்து நாளைக்கு சேவிக்கலாம். அடியேன் கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதேவ வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.